Yeah. ಮಾಡಿ ಹೇಳ್ಬೇಡಿ. Thank you. Ya பாய் சொல்ல அஞ்சு பாய் கொடுக்குறேன், அஞ்சு பாய் கொடு, அஞ்சு பாய் கொள்ள முருங்கா தோட்டத்தை எடுத்து போகிறோம். சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு ಬೇಡ அரகரசம் ஒன்றா இருப்பா எங்க